படை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு கோயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது காலம் கனிந்தது கதவுகள் திறந்தது ஞானம் விளைந்தது நல்லிசை திறந்தது புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களில் நாட்டியம் அமைத்தேன் மழை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது அரங்கிலே நிழல்களின் நாடகம் இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் படை தீர்ந்து ஆவும் நதியலை நான் மனம் தீர்ந்து தூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்